பார்த்து பேச பழகு, கடமைதான் என்றும் வழக. இருந்தால் ஓடி போயிருடா, இலை நெற்றி கண்ணில் நீ விழுந்து சாம்பல் ஆயிருடா. ஒரு தப்பு தண்டா செய்திருந்தால் ஓடி போயிருடா, இலை நெற்றி கண்ணில் நீ விழுந்து சாம்பல் ஆயிருடா. மிக பாதுகாப்பாய் வீடு செல்வார் என்னை அடைந்தார், கொடுங்கோலன் எல்லாம் பெட்டி பாம்பு என்னை அறிந்தார். ஆரின்தா.